శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది విద్యవాకృతి పర్యంతాయతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. న్యాస తిలకత్తుల இப்பொழுது இறுதி பாகத்துல நாம் இருந்துருக்கோம். ஆரம்பிக்கச்சேயே சுவாமி தேசிகன் சாதிகிற ரங்கநாதனுடைய அபய முத்திரையினுடைய ஒரு பிரபாவத்தை சாதிக்கிற பிராயஹா பிரபதனே பும்சாம் பௌனப்புண்ணியம் நிவாரயன் என்பதாக ரங்கநாதனுடைய அந்த அபய முத்திரை இருக்க, இது எதை சொல்றது அப்படின்னாக்க, பிராயஹா பிரபதனே பௌனப்புண்ணியம் நிவாரயன் சொல்லி சொல்ற, ஒரு முறை சரணாகதி பண்ணா போறோம், ஒரு பலத்துக்காக மீண்டும் மீண்டும் சரணாகதி பண்ண வேண்டாம் என்பதாக. ஹஸ்த ஸ்ரீரங்க பர்த்துகு மாம் அவ்யாது அபயமுத்ரிதா என்பதாக சொல்லி சொல்றார். இப்படி ஆரம்பிச்சு இந்த பிரபத்தியினுடைய விசேஷத்தெல்லாம் பத்தி சொல்லிட்டு வர, அப்படி இருக்கச்சே கூட நமக்கு எங்கெங்கோ மனசெல்லாம் போறது, அதெல்லாம் பத்தி சொல்லிட்டு வர. இப்ப சொல்லச்சே, அகபிமுகுர் அபராதைஹி அப்ரகம்பியானு கம்பே வகதி மகதி யோக க்ஷேம பிருந்தம் முகுந்தே மதகலுஷ மனிஷா வஜ்ரலேபாவலேபானே அனுகுணயது மீஹே ந பிரபு ந பிரபூதானு என்பதாக. அப்பா ரங்கநாதா, நீ எனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு இருந்துட்டு இருக்க, எல்லா தேவதைகளுமே அனுகிரகம் பண்றதுக்கு தான் இருக்கா, அதே மாதிரி பெருமாளும் அனுகிரகம் பண்றதுக்கு இருக்கார் அப்படின்னு சொன்னா அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா அந்த அனுகிரகத்துக்கு பாத்திரமாக நாம அபச்சாரப்படாமல் இருக்கணும்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனா நாம அந்த மாதிரி நடந்துக்கிறோமான்னு பார்த்தோம்னாக்க சொல்ல முடியல. ஒவ்வொரு கணமும் பெருமாளிடத்துல நாம அபச்சாரப்படுறோம். அபச்சாரப்படுறதுனாக்க என்ன, அவனுடைய கட்டளையை மீறி நடக்கிறது, அவர் செய்யணும்னு சொல்றத செய்யாமல் போறது, அவர் செய்யக்கூடாதுன்னு சொல்றத நாம செய்யறது, இதுதான் நாம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அபி முகுர் அபராதைஹி, எல்லாருக்குமே முதல்ல இருக்கச்சே சாதாரணமா இருந்துட்டு இருக்கும் தோணும், என்னடா நாம அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி சொல்றோம். அனுகிரகம் பண்றோம்னு எண்ணம் இருக்கச்சே கூட சில சமயங்கள்ல நாம தப்பு காரியம் பண்ணிட்டே இருந்தாக்க இவன் விஷயத்துல எப்படி நாம அனுகிரகம் பண்றது, இவன் மேல மேல நம்மளுடைய சீற்றத்துக்கு ஆளாகிறான் என்கிற ஒரு எண்ணம் எல்லாம் வரும், அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறவாளுக்கு கூட. அப்படி முகுர் அபராதைஹி அப்ரகம்பியானு கம்பேன்னு சொல்லி சொல்ற, முகு அபராதைஹி அப்ரகம்பியானு கம்பேன்னு சொல்லச்சே, ஒவ்வொரு க்ஷணமும் க்ஷணை க்ஷணை தப்பு பண்ணா கூட பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டேர்னாக்க அந்த அனுகம்பை இருக்க அந்த தய, பெருமாளுடைய தய ஒருபோதும் மாறவே மாறாது. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அபிமுகுர பராதைஹி அப்ரம பிரகம்பியானுகம்பே வகதி மகதி யோகக்ஷேம பிருந்தம் முகுந்தே. சதி சப்தமி. இப்படி அனுகம்பையை உடையவனாகவும் நம்மளுடைய யோகக்ஷேமத்தை அவன் ஏத்துக்கிறவனாக இருந்துருக்கான். இவனுக்கு என்னென்ன ஸ்ரேயசு வரணுமோ அந்த ஸ்ரேயசுடைய யோகம் அத கிடைக்கும்படியாக பண்றவர் அந்த எம்பெருமான். க்ஷேமம்னு சொல்றது லப்தச பரிபாலனம், நமக்கு கிடைத்தத பரிபாலனம் பண்றது இருக்க அது அடுத்ததான ஒரு விஷயம். ஆகையால இது ரெண்டுமே தன்னுடைய பரமாக பெருமாள் ஏற்றுக்கொண்டுள்ளான். நம்ம என்னென்ன கேட்கிறோமோ ஐஸ்வர்யம் அட்சரகத்தையும் பரமம் பதம் வான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யம் வேணும்னாலும் ஐஸ்வர்யம் நமக்கு கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்துருக்கு. அட்சரகதி கைவல்யம், பரமம் பதம் மோக்ஷம், இப்படி எது வேணும்னாலும் பெருமாள் நமக்கு சித்தமாக கொடுக்கறதுக்கு சித்தமாக இருந்துருக்கு. அதோடு இல்லாத இப்படி நமக்கு கொடுக்கறத தன்னுடைய பொறுப்பாக தன்னுடைய பரமாக நினைச்சிருந்து பெருமாள் எல்லாத்தையும் கொடுக்கிறேன். ஆனாலும் சில சமயங்கள்ல இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் நிலையற்றவையாக இருக்கின்றன. அப்படி இருந்தாலும் கூட பெருமாள் நாம விரும்புற வரைக்கும் அந்த ஐஸ்வர்யங்கள் நம்மளிடத்துல இருக்கும்படியாகவும் பண்றேன். பெருமாள் நம்மளுடைய யோகக்ஷேம விஷயத்திலையும் அவர் பொறுப்பேற்று அப்படிப்பட்ட ஒரு முகுந்தனாக இருந்திருக்கிற எம்பெருமான் நமக்காகவே இருக்கச்சே நாம இன்னத்துக்கு ஒத்தரண்ட போய் ஒரு தேகின்னு கேட்டு இருக்கணும். மத கலுஷ மணிஷா வஜ்ரலே பாவலே பானே அனுகுண அனுகுண இதுமீஹே ந பிரபூன பிரபூதானு அப்பிரபூதான் பிரபுன்னு அனுகுணயத்தும் ந ஈஹே நான் விரும்ப மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு பெருமாள் எது கேட்டாலும் கொடுக்கறதுக்கு இருந்துட்டு இருக்கு. சுவாமி தேசிகன் என்ன கேட்க போறேன், ஒன்னும் கேட்க போல. அவர் கேட்கறதெல்லாம் ராமானுஜாரிய திவ்யாஜ்யா வர்தாம் அபிவர்தாம்னு சொல்லிட்டு அந்த எம்பெருமானாருடைய திவ்யாஜ்யம் ஒவ்வொரு தேசத்திலையும் ஒவ்வொரு இடத்திலையும் மேலும் மேலும் வளர்ந்து வரணும்ன்றது ஒண்ணுதான் பிரார்த்தனை பண்ண போறே தவிர வேற எதையும் பிரார்த்தனை பண்ண போறதில்ல. ஸ்ரீமன்னு ஸ்ரீரங்கஸ்ரீயம் அனுதினம் இந்த ஸ்ரீரங்கஸ்ரீ இருந்துட்டு இருக்க ஒவ்வொரு நாளும் தடங்கள் இல்லாமல் அங்க வந்து அது மேல்மேலும் அந்த ஸ்ரீரங்கஸ்ரீ விருத்தி அடையும்படியாக பண்ணணும்ன்றது தான் பிரார்த்தனை பண்ண போற. அப்படிலாம் பிரார்த்தனை பண்ற சுவாமி தேசிகன் வேற என்ன எதுவுமே அவர் கேட்க போறதில்லை. ஆகையில தான் அவர் சொல்லி சொல்ற அந்த ரங்கநாதனுடைய தய அது அப்பிரகம்பியம். ஏதோ ஒரு சமயம் இவனிடத்துல போனா போயிட்டு போறதுன்னு கருணை உள்ள கருணையை காண்பிக்கிறது, இன்னொரு சமயத்துல கருணையை காண்பிக்காத இருக்கிறதுன்றது கிடையாது. எல்லா சமயத்திலையும் கருணைய காண்பிக்கக்கூடியதாக இருந்துருக்கு. நாம பண்ற தப்பு இருந்ததுன்னா கூட அந்த தப்ப கூட பெருமாள் மன்னிச்சுடுவேன் அப்படின்றதுதான் அர்த்தம். அதுக்கு என்னடியார் அதிசய தாமரையா என் அடியார் ஜரத்து தாமரையாள் சிதகுரை கேளும் என் அடியார் அதிசெய்யார் செய்தாரேல் நன்றி செய்தார். இதுவும் ரங்கநாதன் விஷயமான பாசுரம்தான். அடியார் திறத்து தாமரையாள் சிதகுரை கேளும் அடியார் ரங்கநாதனுடைய உண்மையான பக்தர்கள் அவர்கள் திறத்தில் தாமரையாள் எப்பவும் பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்திருக்கிற பெரிய பிராட்டியார் தாமரையாள் சிதகுரை கேளும்னு சொல்லச்சு என்னென்ன பெருமாளுக்கு என்னென்ன குணங்கள் உள்ளனவோ அத்தனை குணங்களும் பிராட்டிக்கும் உண்டு. பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்துதான் ஈஸ்வர கோட்டியில இருந்துட்டு இருக்கா. அப்படி அவளும் சர்வஜ்ஞான அப்படின்னால நம்மளுடைய தோஷங்கள் எல்லாமும் அவளுக்கும் கண்ணில் நல்லா புலப்படும். இது புலப்பட்டு அவள் ஒரு சமயம் பெருமாளிடத்துல உன்னுடைய பக்தன் இந்த மாதிரி தப்புக்காரி எல்லாம் பண்றனா உம்முடைய அனுகிரகத்துக்கு அவன் பாத்திரமானவன் அல்ல என்று தாமரையால் சிதகுரை கேளும் என்று சொல்லி சொல்ற. இந்த பாசுரத்துல தாத்பரியம் என்னன்னா, அனுகிரகம் ஐயம் வந்தே நிச்சயம் அஜ்ஞாத நிகிரகம்னு சொல்லிருக்கு தாயார் பத்தி. தாயார் போய் ஒருத்தரிடத்துல தோஷத்தை சொல்லுவலன்ன, பெருமாள் அனுகிரகம் பண்றேன்னு சொல்லச்சே இவன் அனுகிரகத்துக்கு பாத்திரம் இல்ல நீ இவனுக்கு பண்ணாதேன்னு போய் சொல்லுவாளன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்ப இது என்னத்துக்காக சொல்றது அப்படின்னா, சூரியன் மேற்கே உதித்தாலும் உதிக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இது ஒரு பாசிபிலிட்டியே இல்லாத ஒரு விஷயம். இந்த சம்பாவனையே கிடையவே கிடையாது. அப்படி ஒண்ணு நடந்ததுன்னாக்க சூரியன் மேற்க உதிச்சாக்கா கிழக்க உதயமா கிழக்க அஸ்தமனம் ஆகும் அப்படின்னு எதனா சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு நடக்காத ஒரு விஷயத்த மனசுல நினைச்சுண்டு இப்படியே இருந்தாலும் கூடன்னு அர்த்தம். அதுக்கு தாமரையால் சிதகு தாமரையால் தோஷம் சொல்லவே மாட்டான். அப்படி தாமரையாலே அவளே தோஷம் சொல்றவளாக இருந்ததுன்னா சூரியன் மேற்க உதிச்சதுன்னாக்கா அப்படின்ற மாதிரி. அப்போ பெருமாள் என்ன பண்ணுவார், என் அடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்று சொல்றவர் என்னுடைய தாசபூத்தாள் அந்த மாதிரி செய்ய மாட்டா. அப்படி செய்தாலும் கூட நன்று செய்தார் அப்படின்னாக்கா தாத்பரியம், அதனுடைய தாத்பரியம் என்னன்னா, நிறைய தோஷம் எல்லாம் பண்ணா அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும், தோஷ போக்கியத்துவம் அப்படின்னு எல்லாம் அர்த்தம் கிடையாது அந்த இடத்துல. அப்படி எதனா ஒரு தப்பு காரியம் பண்ணாள்னாக்க அந்த தப்பு காரியத்துக்கு உண்டான லகு சிக்ஷையை கொடுத்து சங்கிரகிப்பதற்கு ஏற்ற முறையில அவ நடந்துகிறான்னு அர்த்தம். ஆகையால எல்லா விதத்தாலையும் நம்மளை ரக்ஷணம் பண்றதுக்காக எந்த ஒரு சமயத்திலையும் நம்ம விஷயத்துல பெருமாள் அனுகிரகம் பண்ணலேன்றது இல்லைன்ற ஒரு நிலையில நம்மளுடைய யோகக்ஷேமத்தை தன்னுடைய பாரமாக நினைச்சுண்டு ரங்கநாதன் இருந்துருக்கச்சே நாம போய் திமிர் பிடிச்சவனாக இருந்துருக்கா. மத கலுஷ மணிஷா வஜ்ரலே பாவலே பானு, அவனுடைய ஒரு கொழுப்பு கர்ப்பம் மதம், அதனால அவனுக்கு புத்தியில ஒரு வைக்லபியம் ஏற்படுறது, அவனுக்கு ஒரு புத்தியில ஒரு தவறான எண்ணங்கள்லாம் ஏற்படுறது. தான் தான் எல்லாரையும் ரக்ஷணம் பண்ற மாதிரியும் தன்னை அண்டிதான் எல்லாரும் இருக்க மாதிரியும் அப்படிலாம் சில பேருக்கு தோன்றது. இந்த லோகத்துல யாருடைய ஐஸ்வர்யம் நிலையா இருந்திருக்கு, யாரு எப்பேற்பட்டவாளும் அத்தியுன்னதமான பதவியில இருந்தவா கூட அந்த பதவியை விட்டு இறங்கிட்டாள்னாக்கா அடுத்த நாள் அவனை மதிக்கிறவன் கிடையாது. நாளைக்கு நம்மள மதிக்கிறதுக்கு யாரும் இல்ல, இங்க இருக்கிற வரைக்கும் இந்த நாற்காலியில உட்காந்துக்கிற வரைக்கும் தான் நமக்கு மதிப்புன்ற ஒரு எண்ணத்தோட யார் செயல்படுறாளோ அவாதான் அந்த நாற்காலி போன பிற்பாடு ஓரளவான கௌரவத்தோட லோகத்துல வாழ முடியும். அந்த நாற்காலியில உட்காந்துருக்கிற ஒரு திமிருனால எல்லாரிடத்திலையும் ஒரு விபரீதமா நடந்துட்டாள்னாக்க அதுல இருந்து கீழே இறங்கிட்டான்னாக்க ஒரு சாதாரண ஒரு சேவகன் கூட அவனை மதிக்க மாட்டான். இதுதான் லோகத்தினுடைய இயல்பு. அப்படி ஒவ்வொருத்தரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் இருக்க, தன்னை மதிக்கணும்னு நினைக்கிற விசேஷம் எல்லாமே தாத்காலிகம்தான். இதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன். இன்னைக்கு எனக்கு இருக்கக்கூடிய சுவாமித்துவம் எத்தனை நாளைக்கு இருக்கும்னு தெரியாது, அப்படி யாரும் நினைக்க மாட்டேன்றாளே. தன்னிடத்துல எப்பவுமே இருக்க போறதான்னு நினைச்சுண்டு அவளு போய் ஒருத்தர் அணுகினோம்னாக்க அவ செருக்கோட அப்படின்னு திரும்பி பாக்குற மாதிரி அவ நடந்துக்கிறா. அப்படிப்பட்டவா கிட்ட நான் போவே மாட்டேன் நானே. அப்பிரபூதான் பிரபுன்னு அப்படின்னா அப்பிரபூதான்னு அவள்லாம் ரொம்ப அல்பமானவா. லோகத்துல வேணா அவளுக்கு பிரபுக்கள்னு பேர் இருந்திருக்கும், அவளை என் வாக்கு ஸ்தோத்திரம் பண்ணாது, நான் அவ கிட்ட போகத்துக்கே நான் விரும்ப மாட்டேன், அவளை அனுசரணம் பண்றதுக்கும் நான் விரும்ப மாட்டேன்னு இந்த ஸ்லோகத்துல 23வது 25வது ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அபிமுகூர பராதை அப்ரகம்பியானுகம்பே வகதி மகதி யோகக்ஷேம பிருந்தம் முகுந்தே மதகலுஷ மணிஷா வஜ்ரலே பாவலே பானே அனுகுணைதுமீஹே ந பிரபூ ந பிரபூதானு மாதத் பாரதி முஞ்ச மானுஷ சடூனு ஹே தேஹ லப்தைரலம் லுப்தத்வார துராசிகா பரிபவைஹி தோஷம் ஜுஷே தாமனாஹ மனஹ வாசசீமணி ரங்கதாமணி மகானந்தோன்னமத்பூமணி ஸ்வஹவின்யாத்மனி வெங்கடேஸ்வர கவே வேணாப்பிதோயம் பரஹ. இவர் உபதேசம் பண்ணிட்டு நம்ம தன்னுடைய கரணங்களையும், கரணத்ரயம்னு சொல்லி சொல்றது வாக்கு சரீரம் மனசு அப்படின்னு இந்த கரணங்கள் மூணையுமே பார்த்து உபதேசம் பண்றார் சுவாமி தேசிகன். ஒரு அற்புதமான உபதேசம். இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வந்துடுத்துனாக்க நாம பிறவி அடைந்த பயனை பெற்றோம் என்று சொல்லி சொல்லணும். இப்போ பிரபத்திக்கு நிஷ்பன்ன அதிகாரிகளாக இருந்துருக்கா, அதாவது தன்னுடைய இயலாமையை முன்னிட்டு எம்பெருமான் ஒருவனே நமக்கு புகழ் என்கிற எண்ணத்தோட எம்பெருமான் திருவடிகள்ல தன்னுடைய பரத சமர்ப்பித்தவர்களாக இருந்துருக்கா. அப்படிப்பட்ட மகான்கள் தன்னுடைய மூன்று விதமான கரணங்களையும் விஷயாந்தரங்கள்ல, பெருமாள் தவிர வேதாந்த விஷயங்கள் தவிர ஆத்ம விஷயம் ஆத்ம ஞானத்துல தவிர இந்த அல்ப சுகங்களை தரக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபடுத்தாமல் இருந்துட்டு அந்த இடத்துல மூணு கரணம் திரிகரணத்தினாலேயும் பகவானையே அடையணும்ன்ற ஒரு எண்ணத்தோட இருந்துருக்கிறது இருந்துருக்க அததான் உபதேசம் பண்ற இந்த ஸ்லோகம் மூலமாக. மாதஹான்னு சொல்ற, அம்மான்னு சொல்லி சொல்ற, இங்க பாரதின்னு ஸ்ரீலிங்க பிரயோகம் பண்ற, மாதர் பாரதின்னு சொல்லி சொல்றதுனால அந்த பாரதின்றது வாக்கு, வாக் தேவதையாக இருந்துருக்கு, வாக்க பார்த்து சொல்லி சொல்ற. அம்மா வாக்க என்ன பண்றன, முஞ்ச மானுஷ சட்டூனு, முஞ்ச மானுஷ சட்டூனு ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு அப்பிரபூதான் பிரபுன்னு சொல்லி சொன்னேற, அந்த அப்பிரபுக்களாக இருந்துருக்கிற அல்பர்களாக இருந்துருக்கிற மனுஷால ஸ்தோத்திரம் பண்றத விட்டுடு அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆழ்வார் சாதிக்கின்ற வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன், வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன், என்னுடைய வாக்கு எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதுக்காக ஏற்பட்டதே தவிர ஒரு அல்பமாக இருந்திருக்கிற சாதாரண மனுஷர்களை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக ஏற்பட்டது அல்ல. பரிமள உச்சா முச்சா வாச்சான யாச்சாமகேன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிற, ஒரு அல்பமாக இருக்கிறவளிடத்துல போய் என்னுடைய வாக்கு என்ன எப்படின்னா தன்னாளீக ஸ்பிருகாளீக ஸ்பிருகணீய சௌரபமுச்சா வாச்சான யாச்சாமகேன்னு. சாதாரணமா புஷ்பங்களுடைய வாசனைன்றது இருக்க ரொம்ப நன்னா இருந்துருக்கும், அப்படி அந்த மாதிரி என்னுடைய வாக்கும் நல்ல வாசனையோட இருந்துருக்கிற வாக்குன்னு சொல்லி சொன்ன தன்னாபி நாளிகினின்னு சொல்லச்சே. இப்ப இங்க பிராகிருத்தமாக இருந்துருக்கிற புஷ்பங்களுக்கு வாசனை எல்லாம் கொஞ்ச நாள் இருந்துருக்கும், அந்த கால விசேஷத்துல இருக்கும், மீதி காலத்துல போயிடும். ஆனா எம்பெருமானுடைய நாபி கமலத்துல இருந்திருக்கிற தாமர புஷ்பம், அந்த தாமர புஷ்பத்தினுடைய வாசனை, வாசனைகளுக்காக வண்டுகள்லாம் ஆசைப்படுறது, அப்படிப்பட்ட வாசனையோட உடையது என்னுடைய வாக்குன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஸ்பிருஹணீய சௌரபமுச்சா வாச்சான யாச்சாமகே, அப்படிப்பட்டதான வார்த்தையின வாக்குனால நான் யாரையும் யாச்சிக்க மாட்டேன்னார். இப்போ இந்த நிலை வரத்துக்கு முன்ன வாக்குக்கு உபதேசம் பண்ற சுவாமி தேசிகன். மாதா அம்மா பாரதி முஞ்ச மனுஷ சட்டூன், மனுஷால பார்த்து ஸ்தோத்திரம் பண்றத விட்டுடுப்பா அப்படின்னார். வாக் பிரவருத்தி தான் முதல்ல காரணம், அதுக்கப்புறம்தான் அது வாக் பிரவருத்தி முழுக்க எதுக்காக ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்றது என்னத்துக்காகனா, நம்ம சரீரத்தை வளர்க்கறதுக்கு, உடம்ப வளர்க்கறதுக்கு தானே. இந்த உடம்பு என்ன பண்ண போறது, இது எதனா ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு இந்த சரீரம் இருந்ததுன்னாக்கா அதை உபயோகப்படுத்தல அர்த்தம் இருந்துருக்கு. நல்ல காரியம் பண்றதுக்கு இல்லாத ஒரு சரீரம், இதுக்காக நாம ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் கெஞ்சிண்டு இப்படி போய் ஒருத்தன் இருக்கணுமான்னா, அம்மா வாக்கே நீ ஒன்னும் வாண்டாமா, முஞ்ச மனுஷ சட்டுன்னு ஒரு அல்ப மனுஷால ஸ்தோத்திரம் பண்றத விட்டுடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹே தேக லப்தைரலம், இந்த சரீரத்தை பார்த்து சொல்றேன், ஹே தேக லப்தைஹி அலம், இத்தனை நாள் உனக்கு எவ்வளவு சௌகரியத்தை பெருமாள் கொடுத்திருக்கேன், அதோட போறன்னு ஒரு திருப்தியோட நீ இருந்துக்கோ, இன்னும் போனும் போனும் போனும்னு என்னத்துக்கு நீ கேட்டுருக்க, அப்படி என்னைக்கான உன்னுல போய் ஒரு முடிவு வரப்போறதா, இது போறோன்ற ஒரு எண்ணம் வரப்போறதா உனக்கு, நமக்கு கொடுத்ததெல்லாம் ஈஸ்வரன் சங்கல்பம், நமக்கு நாம பண்ணின அபராதங்களை துளி கூட கணிசிக்காமல் எப்பயோ பண்ணின புண்ணியத்தையும், ஜன்மாந்தரத்துல பண்ணிருக்கிற சுக்ருத்தையும், நம்ம பெரிவா பண்ணின புண்ணியத்தையும் மனசுல வச்சுண்டு பெருமாள் நமக்கு இவ்வளவு அனுகிரகம் பண்ணிருக்கே, இப்படி உடம்ப நாம வளர்த்திருக்கோம், இதுக்கு மேல உடம்ப வளர்த்து என்ன பண்ணணும், ஹே தேக லப்தைஹி அலம், போரும்பா இனிமே நீ ஒன்னும் கேட்காத அப்படின்னு சொல்லி சொல்ற. லுப்தத்வார துராசிகா பரிபவை தோஷம் ஜுஷேதா மனஹா, லுப்தத்வார துராசிகா பரிபவை தோஷம் ஜுஷேதா மனஹா அப்படின்ன, இவர் லோபிகளுடைய வீட்டு வாசல்ல போய் நின்னுண்டு, இது அடுத்த ஸ்லோகத்திலயும் இன்னும் எப்படி எப்படி இல்ல அவ லோபிகள்லாம் நடந்துப்பான்றத பத்தி சொல்ல போறேன். அது துராசிகான்றது பரிபவம், அவ ஒரு இழிவான ஒரு எண்ணம், ஒரு அவமதிப்பு, இப்படி எல்லாம் இருந்துருக்க, இத்தனை நாள் அந்த அனுபவத்தை அனுபவிச்சாச்சு, இன்னும் கூட அது போணுமாண்ணா அப்படின்னு கேக்குற. நம்ம மனசு இருக்க ரொம்ப ரொம்ப ஒரு நிலை இல்லாதது, என்ன பண்ணணும்னா நித்திய நித்தியம் நமக்கு எத்தனையோ பரிபவங்கள் வரும், அப்ப நினைச்சுப்போம் இனிமே அவ கிட்ட போகவே கூடாது, என்ன வேணா பண்ணி போட்டோம் அப்படின்னு நாம நினைச்சுப்போம். உடனே அவ மூலமா ஒரு சகாயம் வரும் போலயோ இல்லைன்னாக்க ஒரு சிரேயஸ் வரும்னு நமக்கா ஒரு எண்ணம் நினைச்சுக்கிறது, இப்படி நினைச்சிருந்தோம்னாக்க அடுத்த வாட்டி போய் நிக்கிறது, அடுத்த வாட்டி போய் நின்றாக்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாட்டி பரிபவம் இல்லாத இருக்கலாம், ஆனா எந்த சன்னிவேசத்திலையும் அங்க போகச்சேயே என்ன பரிபவம் வருமோ என்ன பரிபவம் வருமோன்னு இத்தையே நினைச்சுண்டு போற மாதிரி இருந்துட்டு இருக்கோம். இத்தனை நாள் பட்டாச்சு அது போறாதா, இன்னும் உனக்கு போகணுமா, இன்னும் படணும்னு நீ ஆசைப்படுறியா என்று கேக்குற. லுப்தத்வார துராசிகா பரிபவை தோஷம் ஜுஷேதா, இனிமே வாண்டான் நமக்கு ஏதோ என்ன பெருமாள் சங்கல்பிக்கிறேனோ அது போறோம் அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சுண்டு எப்படியானா இருக்குமா, இல்ல அப்பப்போ ஒரு பொண்ணு பொருளுக்கு ஆசை, பிரசித்திக்கு ஆசை, புகழுக்கு ஆசை, இப்படி எல்லா ஆசையும் நமக்கு வந்துதான் சேர்றது. அந்த ஆசையினால நாம என்ன பண்றோம், யார் யார அடையணுமோ அடையக்கூடியவாளா அடைய கூடாதவாளான்றதெல்லாம் பார்க்காத அவள்டெல்லாம் போய் நிக்கிறோம். அப்பதான் சொல்ற, உனக்கு மனசுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையோ ஏற்கனவே பட்ட பரிபவம்லாம், அந்த பரிபவத்தை ஞாபகப்படுத்துறேன், இனிமே அங்க போக வேண்டாமே அப்படின்னு உன் மனச நீ ஒரு கட்டுப்படுத்திக்க கூடாதான்னு மனச பார்த்து நீ கட்டுப்படுத்திக்கோன்னு சொல்லி சொல்ற. லுப்தத்வார துராசிகா பரிபவை தோஷம் ஜுஷேதா மனஹ வாசசேவனி ரங்கதாமணி மகான் நந்தோன்னமத்பூமணி சுவாமின்யாத்மனி வெங்கடேஸ்வர கவே ஸ்வேனார்ப்பிதோயம் பரஹ. இந்த ஸ்லோகம் இருக்க அத்தமான ஸ்லோகம், இதை சொல்ல செய்ய கண்ணில் ஜலம் வந்துடும் நமக்கு. நம்மளை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு வாக்கு நம்ப வாக்கு வெறுமை இருந்துருக்கா, நான் என்ன ஊமை என்ன, நான் வாய்மூண்டே பேசாத இருக்க முடியுமா, என் மனசு என்ன, இது என்ன கல்லா, அச்சேதனம், ஏதாவது கல்லு மாதிரி ஒண்ணுமே உணர்ச்சி இல்லாததான் என் மனசு, இது ஒண்ணும் அது ஒண்ணுன்னு நினைக்க கூடியதுதானே என் மனசு, இப்படி எல்லாம் இருந்துருக்கச்சே நீ போறும் பட்ட பரிபவம் போறோம் ஒன்னும் வேணான்னு சொல்றிய, இல்ல நீ வந்து ஒன்னும் வார்த்தையை பார்த்து மாதர் பாரதி முஞ்ச மானுஷ விட்டுன்னு நீ தோத்திரம் பண்றதுலாம் நித்திரிய, என்னதான் என்ன பண்ண சொல்ற, நான் என்ன பேசாதையா இருக்க முடியும், ஊமையாவா இருக்க முடியும், என் மனசு எதையும் நினைக்காதையா இருக்க முடியும், எதையோ ஒன்னும் நினைச்சுட்டே தானே இருக்குது மனசு, என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு பதில் சொல்றேன், வாசஸ்ரீமணி ரங்கதாமணி மகானந்தோன்னமத்பூமணி சுவாமின்யாத்மனி வெங்கடேஸ்வர கவே ஸ்வேனார்ப்பிதோயம் பரஹ. வாசஸ்ரீமணி, நம்மளுடைய வாக்குகளுக்கெல்லாம் எல்லை நிலமாக இருந்துருக்க அந்த எம்பெருமா அப்படின்னா வாயத்தோ வாச்சோ நிவர்த்தன்டே அப்புறம் ஆப்பிய மனசா சகான்னு சொல்லி அந்த எம்பெருமானுடைய குணங்களை நாம எவ்வளவு சொன்னாலும் அது வந்து முடிஞ்சதாக ஆகாது, நம்மளால புரிஞ்சுக்கவும் முடியாது, வாக்குக்கு அப்பாற்பட்டதாக இருந்துருக்கிறது. அப்பேற்பட்டவர் அவர் வாச்சஸ்ரீமணி ரங்கதாமணி. அந்த ரங்கதாமன் சொல்லச்சு ஸ்ரீரங்கத்துல எழுந்தருள் இருந்துருக்கார், அந்த ரங்க ஸ்ரீரங்கத்துல எழுந்தருள் இருக்கிற ஸ்ரீரங்கத்தை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டிருக்கிற ரங்கநாதன் இடத்துலன்னு அர்த்தம். மகானந்தோன்னமத்பூமணி, எம்பெருமானுடைய ஆனந்தம் சந்தோஷம் கொஞ்ச நிமிஷம் இல்லை, அப்படிப்பட்டவராக அவர் எழுந்தருள் இருந்துருக்கார் எம்பெருமான் என்று சொல்றார். ஸ்ரீரங்கத்துல பெருமாள் படுத்துட்டு இருக்கேர், என்னத்துக்காக படுத்துட்டு இருக்கேன்றத ஏற்கனவே சொல்லி சொன்னேன். விபீஷணாழ்வான அனுகிரகம் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, இந்த லோகத்துல இருக்கிற சேத்தனர்கள் ஒவ்வொருவரும் எந்த காலத்திலேயானா ஒரு நாள் இங்க வரமாட்டாளா வரமாட்டாளான்னு பார்த்துட்டே அவர் நமக்காக அங்கேயே படுத்துட்டு இருக்கேனா, அப்பேற்பட்ட ரங்கநாதன் அவ. ஆகையால அவர் அந்த ரங்கநாதன் இடத்துல வாக்குகளுக்கு ரங்கன அவர் வந்து எல்லாத்த காட்டிலும் உயர்ந்து நிற்கிறவராக இருக்கவர், சர்வேஸ்வரனாக இருந்திருக்கிறவர், அவர் சர்வ லோகத்துக்கும் அந்தர்யாமியாக அவர் இருந்திருக்க. சுவாமின் ஆத்மனி வெங்கடேஸ்வர கவே ஸ்வேனார்ப்பிதோயம் பரஹம், நம்மளை ரட்சிக்கிற பொறுப்பு இருந்திருக்க அந்த ரங்கநாதன் இடத்துல பரஹம் ஸ்வேன அர்ப்பிதா, யாரோ கொண்டு போய் விடல, சுவாமி தேசிகன் தன்னுடைய ரக்ஷண பரத்தை ரங்கநாதன் இடத்துல சமர்ப்பிச்சு நமக்காக அவர் இருக்கச்சே யார ஸ்தோத்திரம் பண்ணோம், நமக்கு என்ன இந்த சரீரத்துக்கு இன்னும் போகணும் இன்னும் போகணும்னு கேட்கணுமா, இல்ல பட்ட அவமானம் போறாதா இன்னும் படணுமா, இப்படின்றதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கம்மா. ஆகையால அவன் எம்பெருமான் இடத்துல பரத்தை சமர்ப்பிச்சுட்டவானா, நமக்காகவே படுத்துட்டு இருக்கான், அவனிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சிட்டோம்னாக்க நமக்கு சகல க்ஷேமமும் ஏற்பட போறது, இந்த பொறுப்பு நமக்கு இருந்தா போறோம், இதனே பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மூணு கரணங்களையும் சொல்ற. தாஸ்யம் லாஸ்யவதானுமத்ய மனசா ரங்கேஸ்வர தத்பதே நித்யம் கிங்கரவாண்யகம் நது புனஹ குர்யாம் கதர்யாஸ்ரயாம் மேலச்சுழி வெல்லித ப்ருணி முகூர்தத்தாவமானாக்ஷரே பீமே கஷ்டிதாட்ய கஷ்ய வதனே பிட்சா விலக்ஷாம் திருஷம். அப்பா ரங்கநாதா அப்படின்னு சொல்லி அந்த ரங்கநாதன் இடத்துல கதர்ரே சுவாமி தேசிகன் லாஸ்யவதா மனசா தாஸ்யம். அந்த ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணணும், அந்த ரங்கநாதனுடைய அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஒரு நிலை வந்ததுன்னாக்க குதிச்சுண்டு குதிச்சுண்டு போய் அந்த கைங்கரியம் பண்ணணுமா? அப்படி ஒரு சந்தோஷத்தோட ஒரு கைங்கரியம் பண்ணணுமா? பாகவதாராதனம் பண்றதுக்கு ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னாக்க அந்த வாய்ப்பை விடாமல் சந்தோஷமா போய் அந்த பாகவதாராதனம் பண்ணணும். ரங்கநாதனுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணணும்னாக்க அத சந்தோஷமா பண்ணும். ஏன்னா சாதாரணமா அடிமைத்தனத்தை யாருமே ஏத்துக்க மாட்டா. ஆனா அந்த ரங்கநாதனுக்கும் ரங்கநாதனுடைய தொண்டர்களுக்கும் கைங்கரியம் பண்றத இசைந்து இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் கிடைக்கணும்னு நினைச்சிருந்து த்வத்பதே நித்யம் அகம் கிங்கரவாணி, உன்னுடைய திருவடிகள்ல நான் நித்தியம் கைங்கரியம் பண்ணுவேன், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றேன். அந்த இடத்துல நதோ பூனஹா குர்யாம் கதர்யாஸ்ரயம். வாஸ்தவம் சர்வம் பரவசம் துக்கம் அப்படின்னு சொல்லிருக்கு லோகத்துல. ஒருத்தருக்கு அடிமையாக இருந்துட்டு காரியம் பண்றதுனாக்க அது மனசுக்கு கஷ்டமா தான் இருந்துட்டு இருக்கும். எல்லாரும் சுதந்திரமா இருக்கணும் சுதந்திரமா இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா உன் விஷயத்துல ரங்கநாதன் விஷயத்துல எனக்கு அடிமையா இருந்துட்டு நீ என்ன நியமிக்கிறோ அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கிறது தான் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது. அதை குதிச்சுண்டு குதிச்சுண்டு நான் சந்தோஷமா பண்றவனாக நான் இருக்கேன்னு சொல்லி இருக்க போறேன்னு சொல்ற லக்ஷ்மணருக்கு சொல்லச்சு பஞ்சவட்டிக்கு அகஸ்தியர் உபதேசம் பண்ணி பஞ்சவட்டின்னு பட்டு போயிடுறா. அந்த இடத்துல பார்த்தோம்னாக்க ரொம்ப சன்னிவேசம் ரொம்ப நன்னா இருந்துட்டு இருக்கு. அந்த ராமர் சொல்றேன் அந்த இடத்துல இனிமேல் இருக்க வேண்டிய காலம் மொத்தம் இங்கேதான் இருந்துட்டு இதுக்கப்புறம் வனவாசம் முடிஞ்சு நம்ம போய் சேரலாம், இத்தனை வருஷம் இருந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கா. அங்க பார்த்தோம்னா அந்த நர்மதா தீரம் அங்க இருக்கிற சரசு அங்க இருக்கிற மரம் செடி கொடி எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கு, ரமணீயமா இருந்துட்டு இருக்கு. அப்போ லக்ஷ்மணரை பார்த்து ராமர் சொல்ற எந்த இடம் உனக்கு ரமணீயமாக இருந்துட்டு இருக்கும்னு தோன்றதோ அந்த இடத்துல ஒரு பர்ணசாலைய நீயே அமைக்க வேண்டியதுன்னு லக்ஷ்மணரை பார்த்து ராமர் சொல்ற. லக்ஷ்மணர் ராமன ஏற இறங்க பாக்குறேன் வீழ்ந்து சேர்க்கிறேன். அப்ப சொல்ற ஸ்வயந்து ருச்சிரே தேசே கிரியதாம் இது மாம்பதன். எனக்குன்னு ஒண்ணு பிடிக்கிறதுன்றதோ பிடிக்காததுன்றதோ எதுவுமே கிடையாது. இங்க திவ்ய தம்பதிகளாக இருந்துட்டு இருக்கிற ராமருக்கும் சீதைக்கும் எது பிடிக்கிறதோ அதுதான் எனக்கு பிடிக்கிறது. எனக்குன்னு ஒண்ணும் கிடையாது. 100 வருஷம் உம்மோடையே இருந்தனாலும் கூட பரவான் அஸ்மி காக்குஸ்தா அப்படின்னு நான் வந்து உனக்கு அடிமையாக தான் நான் இருந்துட்டு இருக்கேன் தவிர எனக்குன்னு ஒரு சந்தோஷமோ எனக்குன்னு எதுவுமே கிடையாதுன்னு சொல்ற அந்த மாதிரி ஒரு விருத்திய தான் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். அந்த கைங்கரியம் பண்றதுல ஒரு சந்தோஷத்தோட தாம் பண்றதுக்கு இசைந்திருக்கிறத சொல்றார். தாஸ்யம் லாஸ்யவதானுமத்ய மனசா ரங்கேஸ்வர த்வத்பதே நித்யம் கிங்கரவாண்யஹம். இதோட நிறுத்தல நது புனகா குர்யாம் கதர்யாஸ்ரயம். தயவு செஞ்சு சொல்றேன், உனக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு எவனான லோபி வீட்டு வாசல்லையும் போற மாதிரி ஒரு நிலையே எனக்கு வந்துடாத எனக்கு கொடுத்துடாத அப்படின்னு சொல்லி சொல்ற. இவாள வந்து அவாத்துல போனா என்ன நடக்கும் அப்படின்றத சொல்லி சொல்ற. மீல சக்ஷுஷி வெள்ளி தப்ருணி ஏதோ ஒருத்தன் பெரிய பிரபுன்னு நினைச்சுட்டு அவனிடத்துல போய் ஏதோ கேட்கணும்னு சொல்லி போறாளாம். அவ ஆட்யகசிய வதனன்னு சொல்லி சொல்ற. அப்ப சொல்லச்சு அங்க உள்ள வரச்சேயே அந்த கேட்டை திறக்கச்சே உள்ள நுழையறான். நுழையச்சையே கண்ணை ஒரு மாதிரி வச்சு மீலச்சுஷி கண்ணை மூடிட்டு இருப்பாளம். இவ கண்ணை வரதாவே பாக்காத மாதிரி ஒரு பாவனை பண்ணிட்டு இருப்பாளம். அப்படியும் வேற வழி இல்லாத நேருக்கு நேர் முட்டிக்கிற மாதிரி வந்து தொல்லிடுத்தனாக்க இவன் வந்து தொலைஞ்சிட்டான் பாருன்னு அந்த புருவ நெருப்புனாலேயே தன்னுடைய அசம்மதி தன்னுடைய விருப்பம் இல்லாம இவன் வந்து தொலைஞ்சிட்டானேன்னு நினைக்கிறது இருக்க அதை வெளிப்படுத்துவானா. வெள்ளி தப்ருணி முகூர்தத்தாவமானாட்சரே முகூர்தத்தாவமானாட்சர் என்ன சொல்லி சொல்ற. ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல எப்ப பார்த்தனும். இந்த வைதிகாலுக்கெல்லாம் வேற வேலை கிடையாது சுவாமி. காத்தால இருந்தா ஒவ்வொரு ஆமா வந்துருவா. நீங்கதான் உபகாரம் பண்ணும், நீங்கதான் உபகாரம் பண்ணும், இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லிட்டு இருவா சுவாமி. இவா இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஏதான ஒரு தப்பு மனசு அப்படியே புண்படுற மாதிரி ஒரு வார்த்தையே அவ சொல்லுவா. அது சரி ஏதோ ஒரு நாள் தெரியாத சொல்லிட்டா அப்படின்னு இல்ல, எப்ப போனாலும் எப்பவும் அப்படியேதான் அந்த வார்த்தைகள் எல்லாம் அவ சொல்றவாளா இருந்துருக்க. பீமே கஷ்டது அதிபயங்கரமாக இருந்துட்டு இருக்கிறவா. ஒரு பணக்காரன் ஒரு பேர் வச்சிருக்கான, பேர் வச்சிருக்கிற ஒரு கதறி அவன் அவருடைய உலோபிய அவனிடத்துல போய் யாச்சிக்கிறதுன்றது இருந்துருக்க. அந்த கண்ணோக்க புனகா நத்து குறியாம், அத நான் மறுபடியும் நான் பண்ண மாட்டேன், நான் எப்படி வேணா ஆயிட்டு போறேன், என்னுடைய கைங்கரியத்துக்கு ஏத்த கருத்துக்காக ரங்கநாதன் நீ ஒருத்தன் எனக்காக இங்கேயே நின்று இருக்கச்சே நான் என்னத்துக்காக அவனிடெல்லாம் போய் நிக்கணும். அவனுடைய அவமான அக்ஷரத்தை வார்த்தைகளையும் அவன் பொருள் நெருப்பு ஐயோ வந்து தொலைஞ்சிட்டானேன்னு மூஞ்ச வச்சுக்கிறதையும் அவன் கண்ணை மூடிட்டு இன்னண்ட பக்கம் போறதையும் இதெல்லாம் நான் படணுமா. நான் தயவு செஞ்சு எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா ரங்கநாதா, உனக்கு கைங்கரியம் பண்றதுல ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அந்த கைங்கரியம் பண்ணும்படியாக பண்ணிட்டேனாக்க அதுவே போறோம், அதுதான் நான் விரும்புறதுன்னு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல கதறேறங்க. இது வாஸ்தவமா நாம ஒவ்வொருத்தரும் நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான், என்னத்துக்காக இப்படி ஒரு பாடுபடுறது அப்படின்னு. ஆனா அந்த பிரகிருதி சம்பந்தம் விடமாட்டேன்றது, அப்பப்போ ஒரு ஆசை வருது, அப்பப்போ ஒரு இது ஒரு பிரசித்தியில ஆசை வருது, பணத்துல ஆசை வருது, எல்லாத்துலயும் ஆசை வருது. இதெல்லாம் குறைக்கிறதும் அந்த ரங்கநாதன் தான் பண்ணணும். ஆகையால அது இது சுவாமி தேசிகன் தனக்காக சொன்னதில்லை, எப்பேற்பட்ட கௌரவம் கொடுத்து கூட்டா கூட அங்க வந்து ராஜ சம்ஸ்தானத்துக்கு சுவாமி தேசிகன் போல வைராக்கிய பஞ்சகம் பண்ணி அனுப்பிச்சவர். ஆகையால அவர் தனக்காக சொன்ன வார்த்தை இல்ல, நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்காக சொன்ன வார்த்தை இது. நாமளும் அதை பின்பற்றி நம்மளால முடிந்த வரைக்கும் அந்த பகவத் கைங்கரியத்துல ஈடுபட்டு அல்ப விஷயத்துக்காக அல்பர்கள் வாசல்ல போய் நிக்கிறத தவிர்த்துண்டு நம்மளுடைய தேக யாத்திரைய கழிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நிலைய ரங்கநாதனும் சுவாமி தேசிகனும் தான் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கேக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.